ഗംഭീരം മഹാവിഷ്ണു ജ്വലന്തം സർവതോമുഖം നൃസിംഹം ഭീഷണം ഭദ്രം മൃത്യുമൃത്യും നമാമ്യഹം. ശ്രീമതി നിഗമാന്ത മഹാദേശിക നമഃ. അസ്മത് ഗുരുപരമ്പരായ നമഃ. ഇന്ന് ശ്ലോകത്തെ நிறைய பேர் சின்ன வயசுல கத்துருப்போம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நிசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்தி மிருத்தியம் நமாமியம்ன்றது. இந்த சுவாரஸ்யத்தை அடியேன்னு இப்பதான் தெரிஞ்சுட்டேன். என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதமும், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு, இந்த பதங்கள்லாம் இந்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்துல ஒரு ஒரு ஸ்லோகத்துல ஒரு ஒரு பத்தியத்துல ஒரு பதம். உதாரணத்துக்கு முதல் பத்தியமானது விஷ்ணு உக்ரம் நமாமியம் முடியறது. ரெண்டாவது பத்தியம் ஸ்லோகம் யஸ்தம் வீரம் நமாமியம். மூன்றாவது மகாவிஷ்ணு நமாமியம். இந்த மாதிரி அந்த முக்கியமான பதங்களை எடுத்துதான் இந்த பத்தியமானது உருவாயிருக்குன்னு தோன்றது. அப்ப மந்திர ராஜ பதம்னு அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. அது மாதிரி பார்க்கச்சு இந்த ஸ்லோகமானது மந்திரராஜ மந்திரமா இது சிறப்பா விளங்குறது. இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்றது இப்ப ஒரு ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஒரு பத்தியத்திலையும் ஒரு ஒரு பதம் உக்ரம் வீரம் வந்துருக்கு. அந்த ரீதியில் இருக்கக்கூடிய ரீதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவிக்கலாம். இப்போ அதுல முதல் ஸ்லோகமானது ஈஸ்வர உவாச்ச, ஸ்ரீ ஈஸ்வர உவாச்ச அப்படின்னு சொன்னா சிவபெருமான், அவருக்கு ஈஸ்வரன் லோகத்து திருநாமம் உண்டு. அதனால்தான் பகவானுக்கு சர்வேஸ்வரன் பேருண்டு. அந்த ஈஸ்வரன் உவாச்ச, உவாச்சன்றது கூறினான்னு லிட்டில் அக்காரம், ரிமோட் பாஸ்ட், அது கூறினான் பச்சுதாத்துக்கு உவாச்சன்னு சொல்லுவா, பபூவ அது மாதிரி. விருத்தோத் புல்ல விஷாலாட்சம் பிபக்ஷய தீக்ஷிதம் நிநாதத்ரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யஹம். விருத்தோத் புல்ல விசாலாட்சம் விபக்ஷய தீக்ஷிதம் நிநாதத்ரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யஹம். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை விஜயாபனம் பண்ணணும்னு பாகவதருடைய நியமனம். அதன்படி அடியன் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை விஜயாபிச்சுருக்கேன். இது முதல் ஸ்லோகம். இது மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்தினுடையது. நமாம்யஹம் தான் ரொம்ப முக்கியமான ஆபரேட்டிவ் பார்ட். அகம் நமாமி, நமாமி அகம் நமாமியகம் சந்தினால அகம் திருப்பி போட்டா அகம் நமாமி. யாரை வணங்குகிறேன் அப்படின்னு கேட்டா விஷ்ணு. விஷ்ணும்னா விஷ்ணுவை, விஷ்ணுன சப்தத்தினுடைய இரண்டாம் வேற்றுமை விஷ்ணுவை அகம் நமாமி. அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா உக்ரம். உக்ரம்னு சொன்னா அந்த நரசிம்மனுக்கே உண்டான, அந்த சிம்ஹத்துக்கே உண்டான அந்த உக்ர நரசிம்மன், அல்லது உக்ர ஸ்தம்பத்திலிருந்து வெளிவந்த, அகோபுலத்தில் வெளிவந்த அந்த உக்ர மூர்த்தி, அவனை விஷ்ணுவை வணங்குகிறேன். அவனுக்கு என்னென்ன விசேஷணங்கள்னு கேட்டா விருத்த உட்புல்ல விசாலாட்சம், விஷாலாட்சம், விஷால அல்லது விஷாலாட்சம், அது விஷால தான் இருக்கணும். இப்ப பார்க்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ல விசாலன்னு போட்டிருக்கா, விஷாலதான் அது. ஒரு விஷயம் அப்படி யோசிச்சுட்டு விஷாலாட்சம். அது விஷாலம் தமிழ்ல சொல்றோமோ, நான் விசாலம் விசாலம் சொல்றோம். விசாலம்னா விஷாலம்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல பிராடுன்னு அர்த்தம், அக்ஷம்னா கண்ணு. அப்ப விஷாலாட்சம் சொன்னா அண்ண அகண்ட கண்களை உடைய. உத்புல்ல உத்புல்லன்னு சொன்னா நன்னா பிளாசம்டா இருக்கக்கூடிய தாமரை பூ வச்சுக்கலாம். அப்ப எம்பெருமானுடைய கண்கள், திருக்கண்களை பார்த்தோம்னா அது நமக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியதா இருக்கு. இந்த விருத்தன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இங்க என்ன பொருந்தும் அப்படின்னு பார்த்தா அங்க நீண்ட பெரிய வாய கண்கள்னு அங்க அகவா சதிச்சார். இங்க பார்த்தோம்னா நன்னா உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு தாமரை புஷ்பத்தை நல்லா மலர்ந்து பார்க்கச்சு எவ்வளவு அழகா அது உருண்டையா இருக்குமோ அந்த மாதிரி விருத்த உட்புள்ள புல்ல உட்புல்லன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில், ப உட்புல்ல விஷாலாட்சம். அப்படி அந்த தாமரை கண்ணன் இருக்கானே, அவனுடைய கண்கள் அழகா அப்படி உருண்டையாக அப்படி ஒரு அழகா பார்ப்பதற்கு விஷாலமாகவும் சிவந்த கண்களாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருக்கண்கள், அப்படிப்பட்ட கண்களை உடையவன் அர்த்தம். அப்புறம் விபக்ஷ க்ஷய தீக்ஷிதம், தீக்ஷிதன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஸ்கில்டு, ஸ்கில்டுன்னு அர்த்தம் உண்டு. ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான திறமையை உடையவன் தாத்பரியம் அதுக்கு. ஸ்ரீ மகாவை வீர வைபவத்தில் சுவாமி தேசிகன் 49வது ஸ்டூடெண்ட்களை சொல்லிச்சு சக்ரத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா அப்படிங்கிறார். ஒரு முறை பிரபத்தி செய்தவர்களை நன்றாக காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் வல்லவன் அப்படின்னு அர்த்தம், சிறந்தவன். அந்த மாதிரி இங்கே நரசிம்மனும் தீக்ஷிதன். எதற்கு எதில் தீக்ஷிதன் அப்படின்னு கேட்டால் விபக்ஷ க்ஷய, விபக்ஷம்னா அவனுடைய எதிரிகள்னு வச்சுக்கலாம். அவனுக்கு எதிரிகள் இருக்காளா அப்படின்னு கேட்டால் பாகவதாலுக்கு எதிரிகள் யாரோ அவா தான் அவனுக்கும் எதிரி. க்ஷயம்னா அவளுடைய நாசம், அதான் பிரணதார்த்தி ஹரன்னும் பகவானுக்கு பெயருண்டு, பிரணத்த ஆர்த்தி ஹரன். அப்படி பாகவதாலுடைய விபக்ஷமா, பாகவதாலுக்கு விபக்ஷமா இருக்கக்கூடியவளுடைய க்ஷயத்துக்கு அந்த க்ஷயத்தை ஏற்படுத்துறதுல தீக்ஷிதனா இருக்கக்கூடியவனை தீக்ஷிதா. தீக்ஷிதம்னா இரண்டாம் வேற்றுமை, தீக்ஷிதனை விஷாலாட்சம் சொன்னா அதுவும் இரண்டாம் வேற்றுமை. அழகிய வட்டமான மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவனின் தாத்பரியம். அதற்கடுத்து நினாத திரஸ்த விஸ்வாண்டன் போட்டார். இவன் ஆவிர் பவிக்கச்சே ஒரு அப்படிப்பட்ட ஒரு சப்தம், அந்த சப்தமானது மூ உலகத்துக்கும் பரவி ஒரு பேரச்சத்தை உருவாக்கியதுன்னு அர்த்தம். இது கீதையில சொல்லச்சு பீஷ்மர் என்ன பண்றாரு கேட்டா, தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமஹ சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் ததுமௌ பிரதாபவான். 12வது ஸ்லோகம் முதல் சர்க்கத்துல அந்த துரியோதனனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக குரு விருத்தஹ பிதாமஹ பீஷ்மர் என்ன பண்ணாரு கேட்டா சிம்ஹநாதம் வினத்யேன்னு போட்டுட்டார். அங்க வியாச பகவான் சிம்மத்தை போன்ற ஒரு கர்ஜனையா, ஏன்னா சிம்ம கர்ஜனைக்கு தான் அவ்வளவு சக்தி உண்டு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு. அது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா நரசிம்ம அவதாரத்திலே வந்ததுன்னு வச்சுக்கலாம். நினாதம்னா சப்தம், த்ரஸ்த த்ரஸ்தனா அந்த பயந்த, எவருடைய மகாசப்தத்தினால விஸ்வாண்டம், விஸ்வாண்டம் சொன்னா அந்த பிரம்மாண்டமே எவருடைய சப்தத்தினால பயந்ததோ அப்படிப்பட்டவனை விஸ்வாண்டம். அவனை விஷ்ணம் விஷ்ணு உக்ரம் நமாமிகம்னு அவன் நான் அந்த அடியனந்த நிஜன்மனை வணங்குகிறேன்னு இங்க தாத்பரியமாச்சு. அந்த இரண்ட கசிப்பு அந்த ஸ்தம்பத்தை உடைச்சான், ஸ்தம்பத்தை உடைச்சான்னு சொன்னா அதுக்கு ஒரு சப்தம் வந்திருக்கும். ஆனா அந்த சப்தத்தை மீறி எம்பெருமான் ஒரு சப்தத்தை ஏற்படுத்தி கொண்டு சிம்மமா வெளிவந்தான். அந்த சப்தத்தை யாருமே கேட்டது கிடையாது, அதனால மொத்த சத்தியலோகம் வரைக்கும் அது பரவித்து அந்த சப்தம் அனைவருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆனா பிரகலாதனுக்கு அது ஒரு சாந்தியை கொடுத்தது. அப்படிப்பட்ட உக்ர நரசிம்மனை அகம் நமாமின்னு இந்த முதல் பத்தியத்துக்கு அர்த்தமாச்சு. சர்வைரவத்யதாம் பிராப்தம் சபலௌகம் திதே சுதம் நகாக்ரை சகலி சக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யஹம். இந்த 2வது ஸ்லோகமானது ஹிரண்யகசிபுவை கொன்றவனை அந்த வீரனை நான் வணங்குகிறேன் அர்த்தமா இருக்கு. இங்கே நமாம்யஹம், நமாம்யஹம் சொன்னா அகம் நமாமி, யாரை வீரம், வீரஹா வீரம் வீரனை, அந்த மகாவீரனை, ஜெய ஜெய மகாவீரான்னு அங்க சுவாமியுடைய வாக்கு, அந்த ஸ்தோத்திரத்துக்கு மகாவீர வைபவம்னு திருநாமம். அந்த வீரனை அகம் நமாமி. தம் வீரம் பொண்டர், தம்னா அந்த வீரனை, சஹ தம், சஹ தௌதே தம் தௌதான்னு சொல்லுவோம். தம்னா அவனை, இப்ப அவனைன்னு சொன்னா எவனைன்னு சொல்லணும். இப்ப யஹ, யஹனா எவன், என்ன பண்ணான், சகலி சக்ரே, சகலம்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு அக்ஷரம் மரணம் கூட அர்த்தம் வேறையாடும். சகலம்னு சொன்னா அனைத்தும், சகலம்னு சொன்னா ஒரு சிறு துண்டுன்னு அர்த்தம். பீஸ் பீஸ் ஆக்குதுன்னு சொல்றோமோ அது மாதிரி சகலி சக்ரே, சக்ரேன்றது லிட்ல காரம், கிருதாது இருக்கணும் கரோதி குருதஹ கரோமின்லாம் சொல்றோம், அதனுடைய அந்த ரிமோட் பாஸ்ல சக்ரேன்னு ஆகும். அப்ப இந்த இது ஒரு பிரயோகம் உண்டு, சகலம்னா துண்டு, சகலி சக்கரேனா துண்டு துண்டாக்கினார். எப்படி ஆக்கினார் அப்படின்னு கேட்டால் நகாகிரகி நகாகிரகின்னு சொன்னா நகத்தினுடைய நுனி நகங்களால் ஆக்கினார்னு தாத்பரியம். நகாகிரம் நகாகிரகி திருத்தியா விபக்தி பகுவச்சனம். நுனி விரலினுடைய விரல்களின் நுனிகளால்னு தாத்பரியம், அதனாலேயே ஆக்கினார்னு இங்க தாத்பரியம். இப்ப சுவாமி வந்து நம்முடைய காமாசி காஷ்டகத்தில் இதை பத்தி சொல்லச்சு, விகஸ்வர நகஸ்வருக்ஷத இரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கல வினிர்கல ருதிர சிந்து சந்தியாயிதாக அவந்து மதனாசிகா மனுஜ பஞ்சவக்தஸ்ய மாம் அஹம் பிரதமிகா மித பிரகடிதாஹவா பாஹவஹா அஹம் பிரதமிகா மித பிரகடிதாஹவா பாஹவஹான்னு சொன்னார். அஹம் பிரதமிகான்னு சொன்னா நான் முதல நான் முதலன்னு பிரத்யாதிஷ்ட புராதனம் சொன்னார். அங்க தசாவதார சூத்திரத்துல பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹ க்ஷணம் பாணிஜெய்ஹி. இப்ப பழைய ஆயுதங்கள் வந்து இந்த ஆயுதங்கள்லாம் பகவான்ட்ட எப்பயும் பிரியாதான், ஏன்னா அவனுக்கு ஒத்தாசை பண்றதுக்காக தான் இவர்கள் இருந்துட்டு இருக்கு. அப்படி எங்கேயாவது இவன் கிளம்பினானா உடனே எல்லாம் கிளம்பிடுமா. தூத்த வாக்கியம்ன்ற ஒரு நாடகத்துல பாசன் ரொம்ப அழகா அந்த கவி விவரிக்கிறான். ஒரு ஒரு ஆயுதமா வந்துருது கிருஷ்ணனுடைய சபையில, கிருஷ்ணனை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டான் துரியோதனன். உடனே ஒரு ஒரு ஆயுதமா வந்துருத்தாங்க இந்த பகவானை நான் ஒத்தாசை பண்றேன் நான் ஒத்தாசை பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த ரீதியில இப்போ பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக, கிராமம்னா கூட்டம், பழைய ஆயுதங்கள்லாம் வந்துருத்தான் நரசிம்மதான் எடுத்தப்ப நான் வரேன் ஹிரண்யகசிப கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காரியம் பார்த்துன்னு. அப்ப எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டாரன் பிரத்யாதிஷ்ட ஆதிஷ்ட. இப்ப யார் இருக்கா இப்ப ஒத்தாசைக்குன்னு கேட்டா, அகம் பிரதமிக்கான்னு நான் முதல்ல பிரம்மாண்ட நகங்கள்லாம் துடிக்கிறதான் ஹிரண்யகசிப பண்டிய மார்பை புழக்கத்தை கிழிக்கிறதுக்காக. அப்படிப்பட்ட அந்த நகாகிரகி விரல் நுனி அல்லது அந்த நகத்தினுடைய நுனினாலேயே சகலி சக்கரே யாரை திதேகே சுதம் திதிஹி திதி அதிதி, இது தைத்தியால்னு பெரியவாளுக்கு அசுர வம்சம், திதியினுடைய புத்திரன் சுதஹா தம் சுதம்னா பிள்ளையை. அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவன் சபலௌகம் சபல ஓகம் அப்படின்னு சொன்னா பலத்தோட மிகுதியான ஒரு பலத்தை உடையவன். ஏன் அப்படி மிகுதியான பலத்தை உடையவன் கேட்டா, பிரம்மாண்டத்தில் அவன் வரன் கேட்டுவிட்டான். என்ன வரன் கேட்டா, சர்வைஹி அவத்தியதாம் பிராப்தம். சர்வைஹி எனக்கு ஒரு மனுஷனால அல்லது ஒரு மிருகத்தினால இப்படி பலவிதமான கார்த்தால ராத்திரியில அந்த மாதிரிலாம் வரன் கேட்டு வச்சுனுட்டான். இந்த மாதிரிதான் வரன் கொடுத்து மாட்டின்றுவர் பிரம்மாலாம். அந்த மாதிரி அவத்தியதாம் வத்தியதாம், வதம்னா கொல்லுதல், வத்தியதாம்னா கொல்லப்படக்கூடிய தன்மை, அவத்தியதாம்னா அது கிடையாது அப்ப கொல்லப்படாத தன்மை. யாராலும் கேட்டால் சர்வைகின்னு போட்டுண்டர், இதனால் இல்லை அதனால் இல்லைன்னு சொல்லி தேவர்களால் இல்லை இப்படிலாம் ஒவ்வொன்றா சொல்றதுனால இது அப்படிப்பட்ட வரத்தை மேற்கொண்ட ஹிரண்யகசிபு தித்தியனுடைய பிள்ளை. அதனாலேயே சபல ஓகம்னு போட்டுண்ட, ஓகம்னு சொன்ன அந்த இடத்துல அவ்வளவு அளவுக்கு மீறின ஒரு பலம், பலத்தோடு கூடியவன், பலோகம் சபலோகம், அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான பலத்தோடு கூடியவன். பலௌகம் சபலௌகம், ஓகம்னா வெள்ளம், பலபஸ் ஓகம் பலௌகம், அது ஒரு சந்தியாச்சு. அப்படிப்பட்டவனை நக நுனியினால் கண்டதுண்டமாக ஆக்கிய அந்த வீரனை அகம் நம்மாமின்னு இரண்டாவது பத்தியத்துக்கு அர்த்தமாச்சு. சர்வைஹி அவத்தியதாம் பிராப்தம், சர்வைஹி அவத்தியதாம், சர்வை ரவத்தியதாம் ஆச்சு. சபலௌகம் அப்படின்னா சபல பல பிளஸ் ஓகம் பலௌகம் சபலௌகம் தித்தே சுத்தம் நகாகிரகி நக பிளஸ் அக்ர நகாகிர நகாகிரகி சகலி சக்கரே யஸ்தம் யஹ பிளஸ் தம் யஸ்தம் ஆச்சு. வீரம் நமாமியகம் நமாமியகம் ஏற்கனவே பார்த்தோம், நமாமி பிளஸ் அகம் நமாமியகம் ரெண்டாவது பத்தியத்துடைய அர்த்தமாச்சு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.